அதேபோல நீதி நூல்களிலும் எதுகை மோனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டார்கள். நீதி நூல்கள் கருத்தை சொல்வதைத்தான் முதன்மைப்படுத்துபவை. ஆதலால் அவற்றில் மோனை எதுகைகளுக்கு பதிலாக கருத்தை பிரதானமாக இடம்பெறும் போது சில இடங்களில் அந்த மோனை எதுகைகளினுடைய அமைப்பு மாறுபடுவதும் உண்டு. அது நீதி நூல்களில் நாம் அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காப்பியங்களில், சிற்றிலக்கியங்களில் தவறாமல் அந்தந்த இடங்களில் மோனை எதுகைகள் எல்லாம் அமைவதை நாம் பார்க்க முடியும். சற்றும் மாறுபாடாக சில இடங்களில் வரும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி மோனை எதுகைகள் கண்டிப்பாக வந்தே தீரும், வராமல் இருக்காது. அதனால் ஐயா, இந்த மூன்றாவது அடியில் செந்நியர் திரிவாரும் விரலியல் செறிவாரும் என்பதில் முதல் சீரியிலும் நான்காவது சீரியிலும் மோனை அமைந்திருக்கிறது. சொல்லுங்க என்ன. சிறப்பு ஐயா. இப்ப நம்ம பார்க்க போற 97வது பாடல்ல முதல் இரண்டு வரியில மோனை இருக்காயா? எனக்கு தெரியல. இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறது. அது நாம் ஏற்கனவே எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்களுக்கு மோனையாக வரும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். சரி அதே இனத்தில்தான் வரும் என்பதல்ல. சில எழுத்துக்கள் ஒத்த ஓசை உடைய எழுத்துக்கள் மோனையாக அமைவதற்கு இலக்கண நூலாசிரியர்கள் இடம் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதில் இந்த தகரமும் சகரமும் ஒத்த அமைப்புடையவை. அதனால் அந்த அடிப்படையான அ இ அ ஐ அவு இந்த நான்கு எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களில் மோனையாக வரும் என்ற அடிப்படையில் இவை ஏறிய உயிர்மெய் எழுத்துக்களும் மோனையாக வரும். அப்படி பார்க்கும்போது அந்த தகர வர்க்கத்தில் தா தை தவு இந்த நான்கும் ஒன்றுக்கொன்று மோனையாக வரும். அந்த தகரத்தோடு ஒன்றுபட்டு வரக்கூடிய சகரமும் இந்த தகரத்திற்கு மோனையாக வரும். அதே போல சகரத்திற்கு இந்த தகரமும் மோனையாக வரும். அப்படி பார்க்கும்போது இந்த தா தை தவு இந்த நான்கிற்கும் சா சை சவு இந்த நான்கும் மோனையாக வரும். இது அந்த முதல் மோனை வகுப்பு. அடுத்து இன்னொரு வகுப்பு இருக்கிறது அல்லவா, இகரம். ஏ இவை ஒன்றுக்கொன்று மோனையாக வரும் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆமாம். இந்த உயிர் எழுத்துக்கள் ஏறிய உயிர்மெய் எழுத்துக்களும் தங்களுக்குள் மோனையாக வரும். அப்படி பார்க்கும்போது தகரத்தில் தீ தீ தே இந்த நான்கும் ஒன்றுக்கொன்று மோனையாக வரும். இதற்கு ஒத்த ஓசை அமைப்புடைய சகரத்தில் சி சி சே இந்த நான்கும் மோனையாக வரும். அந்த அடிப்படையில் தே என்பதற்கு சி மோனையாக வந்திருக்கிறது. அது அவசியம், இதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது பல இடங்களில் இப்படி வரும். மோனை எதுகையை சுவைப்பது என்பது கவிதை சுவையில் ஒரு முக்கியமான பங்கு. எதுகை மோனையை உள்வாங்கி அதனுடைய அமைப்பு முறையை கவனித்துக் கொண்டே ஒரு பாடலை சுவைப்பது என்பது பாடலை படிக்கக்கூடிய முறையில் மிக பிரதான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று. எனவே நீங்கள் இந்த மோனை எழுத்துக்கள் எவை என்பதை மனதில் எப்போதும் இருத்தி வைத்துக் கொள்வது மிக முக்கியமானது. நாம் இதை குறித்து ஏற்கனவே மோனை எழுத்துக்கள் எவையெல்லாம் என்பதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. நான் இப்ப சரி, அனுப்பிச்சேன் பாருங்க நன்றி. வாட்ஸ்அப்ல, ஆமாம் இது பாத்தீங்கன்னா அந்த ஆமாம் போட்டிருக்காரு. அப்ப நன்றி நன்றி. அதுல ஐயா சொன்ன மாதிரி ஊக்கு வந்து ஓ வரும் அடுத்த அடியில. ஆமாம் அடுத்தது அது அடுத்தது உ உயிர் எழுத்து. உயிர் எழுத்துக்கள்ல உ ஓ இந்த நான்கும் ஒன்றுக்கொன்று மோனையாக அமையும். இவை ஏறிய உயிர்மெய் எழுத்துக்களும் ஒன்றுக்கொன்று மோனையாக அமையும். உதாரணமாக ககரத்தில் எடுத்துக்கொண்டால் கு கு கோ கோ இந்த நான்கும் ஒன்றுக்கு ஒன்று மூனையாக அமையும். அப்படியே எல்லா வர்க்கத்திலும் அந்த மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு உயிர் எழுத்தை முதலில் அமைந்திருப்பதனால் அந்த உயிர் எழுத்தை மூனையாக வந்திருக்கிறது. ஊர்தியில் வருவாரும் ஒளிர்மணி நிறைவோடை என்று அந்த ஊ என்பதற்கு ஓ மூனையாக வந்திருக்கிறது. புரியுது ஐயா, அது நன்றி. மிக முக்கியமான ஒரு கருத்து, அதை நாம் உள்வாங்கிக் கொள்கிறேன். சரி. எர்மிசை வருவாரும் சிவிகையில் வருவாரும் ஊர்தியில் வருவாரும் ஒளிர்மணி நிறைவோடை, கார்மிசை வருவாரும் கருணியில் வருவாரும் பார்மிசை வருவாரும் பண்டியில் வருவாரும். இப்படி பல்வேறு விதமாக அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லுகிறார். எப்படியெல்லாம் வந்தார்கள்? தேர்மிசை வந்தார்கள், தேரின் மீது வந்தார்கள். மிசை என்பது ஏழாம் வேற்றுமை உருபாக அங்கு வந்திருக்கிறது. இந்த மிசை என்ற சொல் இப்போது அரிதாக வழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் பாரதியார் போன்றவர்களெல்லாம் தங்கள் கவிதைகளில் இந்த மிசை என்பதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏழாம் வேற்றுமை உருபாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போது ஏழாம் வேற்றுமை உருபாக பெரும்பாலும் மீது என்பது வருகிறது. ஒருவர் குதிரையில் வருகிறார் என்றால் குதிரை மீது வந்தார் என்று நாம் சொல்வோம். தேரில் வந்தார் என்றால் தேரின் மீது வந்தார், அல்லது தேரில் வந்தார். இல் என்பது அந்த ஏழாம் வேற்றுமை உருபாக வரும், அல்லது மீது என்பது ஏழாம் வேற்றுமை உருபாக இந்த காலத்தில் வழக்கத்தில் பயின்று வருகிறது. ஆனால் மிசை என்பது அந்த காலத்தில் பெரிதும் வழக்கத்தில் இருந்தது என்பதை நாம் இந்த மாதிரியான கவிதைகளில் காண முடிகிறது. பாரதி கூட தம்முடைய ஒரு பாடலில் பயன்படுத்தி இருப்பதை நாம் மிக பிரபலமான ஒரு பாடலில் அறிந்திருப்போம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே, சேர நன்னாட்டிலும் பெண்களுடனே தோணிகள் ஓட்டி விளையாடி வரும் என்பதில் சிந்து நதியின் மிசை என்று பாரதி வார்த்தை பிரயோகம் செய்கிறார். அந்த மிசை என்பதை அங்கு சிந்து நதியின் மீது என்ற பொருள்படும்படி பயன்படுத்தி இருக்கிறார் பாரதியார். அங்கு அது ஏழாம் வேற்றுமை உருபாக வந்திருக்கிறது. அதே போல இங்கும் அந்த மிசை என்ற சொல் வந்திருக்கிறது. தேர் மிசை வருவாரும், தேரில் வருவாரும் அல்லது தேர் மீது வருபவர்கள், சிவிகையில் வருவாரும். அடுத்த அடியிலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிசை என்பதற்கு பதிலாக இல் என்ற அந்த ஏழாம் வேற்றுமை உறுப்பு பயன்பாட்டில் வந்திருக்கிறது. ரெண்டுமே ஒத்த கருத்தை தரக்கூடியதான். சிவிகை இல் என்பது சிவிகை மீது, அதை சிவிகை மிசை என்று கூட சொல்லலாம். ஆனால் அங்கு மிசை என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அது இந்த யாப்புக்கு அடங்காததாக மாறிவிடும் அந்த சி. அதனால் மிசை என்பதை விட்டுவிட்டு அங்கு சிவிகையில் என்று பயன்படுத்தி இருக்கிறார் கம்பர். இந்த மிசை என்பதையே நீங்கள் ஒரு திருக்குறளில் பார்த்திருப்பீர்கள். ஆரம்பத்திலேயே கடவுள் வாழ்த்தி மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற திருக்குறள். அதில் மலர்மிசை ஏகினான், இறைவனை பற்றி சொல்லும் போது மலர்மிசை ஏகினான் என்று சொல்கிறார் வள்ளுவர். மலரின் மீது சென்றவன் என்பது அதனுடைய பொருள். அடியவர்களினுடைய உள்ளமாகிய மலரின் மீது சென்றவன் என்று அதற்கு உரையாசிரியர்கள் பலரும் உரை எழுதுகிறார்கள். மிசை மலரின் மீது என்பதை மலர் மிசை என்று பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்து நிலமிசை நீடு வாழ்வார் என்று அதே குறளில் அடுத்த அடியில் வருகிறது. அந்த இரண்டாவது அடியில் வரக்கூடிய மிசையை சில உரையாசிரியர்கள் மாற்றி பயன்படுத்துகிறார்கள். பொதுவாக அப்படியே உள்ளபடியே பொருள் எடுத்தால் நிலமிசை நீடு வாழ்வார், இந்த பூமியில் இறைவனை வணங்குபவர்கள் நெடுங்காலம் நன்றாக வாழ்வார்கள் என்பது வெளிப்படையான பொருள். அதற்கு பரிமேல் அழகர் போன்றவர்கள் என்ன உரை எழுதுகிறார்கள் என்றால் நிலமிசை என்பதற்கு இந்த நில உலகம் என்று பொருள் சொல்லவில்லை, மாறாக என்ன சொல்கிறார்கள் என்றால் மேல் உலகம் என்று பொருள் சொல்கிறார்கள். மேல் உலகம் என்று வெளிப்படையாக அங்கு குறிக்கக்கூடிய வார்த்தை அந்த குறளில் இல்லை, நிலம் மிசை என்றுதான் இருக்கிறது. நிலமிசை என்றால் பூமியின் மீது, அவ்வளவுதான் அதற்கு பொருள். அனல் பரிமேல அழகர் போன்றவர்கள் மேல் உலகம் என்று உரை எழுதுகிறார்கள். அப்படி உரை எழுதுவதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த நிலமிசை என்ற அந்த சொல்லை உடைத்து இரண்டாக பிரித்து மிசை என்பதை முன்பு கொண்டு வந்து விடுகிறார்கள். மிசை நிலம் நீடு வாழ்வார் என்று மாற்றி போட்டு உரை எழுதுகிறார்கள். மிசை என்றால் மேல் என்று அர்த்தம், மேல் மீது மேல் என்று அர்த்தம். மிசை நிலம் நீடு வாழ்வார் என்றால் மேல் உலகத்தில் நீடு வாழ்வார்கள். ஏன் அப்படி உரையை மாற்றி எழுதுகிறார்கள் என்றால், இந்த நில உலகத்தில், இந்த பூமியில் யாரும் நெடுங்காலம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இல்லை. இந்த பூலோக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது. அற்பகாலமே நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம், வாழ்ந்து மறைந்து போய்விடுகிறோம். நிரந்தரமற்றது இந்த வாழ்க்கை. எனவே இந்த பூமியில் நிலையாக வாழ்வார் என்று சொல்வது அவ்வளவு பொருத்தமானது அல்ல. இந்த பூமியில் யாரும் நிலையாக வாழ முடியாது. ஆனால் மேல் உலகத்தில், முக்தி உலகத்தில், அந்த வீடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த உலகத்தில் நிலையாக வாழலாம். அங்கு அழிவே கிடையாது. உயிர் அழிவற்றதாக அங்கு நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். அது மாறாத ஒரு நிலை. எனவே அதை குறிப்பதாக சொல்ல வேண்டும் என்பதற்காக பரிமேல் அழகர் அந்த நிலமிசை என்பதையே மாற்றுகிறார். மிசையை முன்பு கொண்டு வருகிறார். கொண்டு வந்து மிசை நிலம் என்று மாற்றி, மிசை நிலம் என்பதற்கு மேல் உலகம் என்று பொருள் சொல்கிறார். மிசை என்றால் மேல் என்ற ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தை அது. எனவே அப்படி பொருள் பார்ப்பதாக அந்த குறள் அமைந்திருக்கிறது. அப்படி பொருள் பார்க்கிறார்கள் சில உரையாசிரியர்கள். மிசை என்பதை இயல்பாக நாம் அங்கு எடுத்தால் வள்ளுவருடைய மனக்கருத்து இறைவனை, அதாவது உள்ளத்தில் எழுந்தருளக்கூடிய இறைவனை வணங்குபவர்கள் இந்த உலகத்தில் நெடுங்காலம் வாழ்வார்கள், அவ்வளவுதான். சாதாரணமாக பொருள் அவ்வளவுதான் தருகிறது அந்த குறள். ஆனால் அதை கொஞ்சம் மாற்றி சில உரையாசிரியர்கள், பரிமேல் அழகர் போன்றவர்கள் மாற்றி உரை சொல்லுகிறார்கள். அம்மிசை என்பதையே முன்பு கொண்டு வந்து அதனுடைய கருத்தையே மாற்றுகிறார்கள். அப்படி நாம் அந்த மிசை என்ற சொல்லை மாற்றி பொருள் கொள்வதை அந்த திருக்குறளில் பார்க்கிறோம். இங்கு அப்படி மாற்றலாம் தேவையில்லை, இயல்பாகவே அமைந்திருக்கிறது. தேர் மிசை வருவாரும், தேரின் மீது வருபவர்களும், சிவிகையில் வருவாரும், சிவிகை என்றால் பல்லக்கு, பல்லக்கில் வருபவர்களும், ஊர்தியில் வருவாரும், பல்வேறு வகையான வாகனங்களில் வருபவர்கள். ஊர்தி என்றால் வாகனம், அதில் எந்தெந்த வாகனங்கள் உண்டோ அத்தனை வாகனத்தையும் நாம் அந்த இடத்தில் பொருத்தி பார்த்து கொள்ளலாம். குதிரை வாகனம், யானை வாகனம் என்றெல்லாம் எல்லா வகையான வாகனங்களையும் அதற்குள் நாம் பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அப்படி வாகனங்களில் வருபவர்களும் ஒளிர்மணி நிறை ஓடை கார்மிசை வருவாரும், யானையில் வருபவர்களை பற்றி அடுத்த பாடலில், அடுத்த வாக்கியத்தில் சொல்லிவிட்டார். ஒரு ஒளிர்மணி நிறையோடை கார்மிசை வருவாரும் என்ற வாக்கியம் யானையில் வருபவர்களை பற்றி சொல்லுகிறது. எனவே ஊர்தியில் வருவாரும் என்பது குதிரை வாகனத்தில் வந்தவர்களை பற்றி குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஊர்தி என்பது பொதுவாக வாகனத்தை குறிக்கக்கூடியது. அங்கு தேர் என்ற வாகனத்தை முதலில் சொல்லிவிட்டார், பல்லக்கு என்ற வாகனத்தையும் முதலில் சொல்லிவிட்டார், பின்பு யானை வாகனத்தையும் சொல்லிவிட்டார் என்பதனால் இங்கு இந்த இரண்டாவது அடியில் முதலில் வரக்கூடிய ஊர்தி என்பது குதிரை வாகனத்தை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யானை வாகனத்தை அவர் எவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், கொஞ்சம் நேரடியாக சொல்லாமல் வேறு வகையாக சொல்லுகிறார். அப்படி சிலவற்றை நேரடியாக சொல்லாமல் வேறு வகையாக சொல்லுவது கவிஞர்களுடைய வழக்கம். அந்த அடிப்படையில் யானையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், ஒளிர்மணி நிறை ஓடை கார் என்று சொல்கிறார். யானை என்பதை ஒளிர்மணி நிறை ஓடை கார் என்று சொல்கிறார். யானை என்பதை மேகம் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட மேகம் என்றால், நெற்றி பட்டத்தை அணிந்துள்ள மேகம் என்று யானையை சொல்கிறார். மேகம் எதுவும் நெற்றி பட்டத்தை அணிந்திருக்காது. ஆனால் இங்கு ஒரு மேகம், நெற்றி, இங்கு பல மேகங்கள் நெற்றி பட்டத்தை அணிந்து கொண்டு வருகின்றன. அந்த மேகங்களின் மீது ஏறிக்கொண்டு பலரும் வருகிறார்கள் என்று கம்பர் குறிக்கிறார். அது என்ன நெற்றி பட்டத்தை அணிந்த மேகம் என்றால், பொதுவாக யானையை மேகத்துக்கு ஓமானமாக சொல்லுவது வழக்கு. யானையை மேகத்துக்கு ஓமானமாக சொல்வார்கள், அல்லது மேகத்தை யானைக்கு ஓமானமாக சொல்லுவார்கள். ஏனென்றால் இரண்டும் கரு நிறம் பொருந்தியவை, இரண்டும் அப்படியே ஒரு விதமான திரட்சியாக அமைந்து அப்படியே ஊர்ந்து நகர்ந்து செல்லக்கூடியவை. அந்த இரண்டுக்கும் உடைய அந்த பொதுத்தன்மையை கருதி யானைக்கு மேகத்தை ஓமானமாக சொல்லுவதும் மேகத்திற்கு யானையை ஓமானமாக சொல்லுவதும் கவிஞர்களுடைய வழக்கம். அப்படி அந்த பொது வழக்கத்தை உள்வாங்கி கொண்ட கம்பர் அங்கு யானைகள் வந்தன என்பதையே நெற்றி பட்டத்தை அணிந்த மேகங்கள் வந்தன, அந்த மேகங்களின் மீது பலரும் வந்தார்கள் என்று சொல்லுகிறார். மேகம் நெற்றி பட்டத்தை அணிந்திருக்காது, ஆனால் யானை அணிந்திருக்கும். எனவே நெற்றி பட்டத்தை அணிந்த மேகம் என்று சொல்லும் போது அது யானையை குறிப்பதாக நமக்கு தெரிந்து விடுகிறது. யானைக்கு அந்த நெற்றி பட்டம் அணிந்திருப்பதை நீங்கள் சில கோயில் யானைகளில் பார்த்திருக்கலாம். சில பாகர்கள் தங்கள் யானைகளை அவ்வாறு அலங்கரித்திருப்பார்கள், நெற்றி பட்டம் அணிந்திருப்பார்கள், இன்னும் சில அலங்காரங்கள் எல்லாம் அந்த யானைக்கு செய்திருப்பார்கள். அதில் முக்கியமானது அந்த நெற்றி பட்டம். யானையின் அலங்காரங்களில் பிரதானமானது அந்த நெற்றி பட்டம். அந்த நெற்றி பட்டத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை எது என்று கேட்டால் ஓடை என்ற வார்த்தை. ஓடை என்றால் நெற்றி பட்டம், யானையினுடைய நெற்றி பட்டம் என்று பொருள். இந்த ஓடை என்ற சொல் சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் பயின்று வந்திருக்கிறது. ஓடையோடு பொழிந்த வினை நவில் யானை என்று நெடுநல் வாடையில் ஒரு அடியில் வருகிறது. இன்னும் பல்வேறு இடங்களில் இந்த ஓடை என்ற சொல் சங்க இலக்கியங்களில் பயின்று வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இது மிக பழைய சொல், பழைய சொல் இந்த ஓடை என்ற சொல். அதை கம்பரும் பயன்படுத்தி இருக்கிறார். யானையினுடைய நெற்றி பட்டத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அது. நாம் இப்போது ஓடை என்ற சொல்லை அந்த நீர் ஓட்டத்திற்கு பயன்படுத்துவதற்கு வழக்கத்தில் வைத்திருக்கிறோம். ஓடைகள், ஆறுகள் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த நீர் ஓட்டத்திற்கு தான் அந்த ஓடையை நாம் இப்போது பயன்படுத்துகிறோம். ஆனால் ஓடை என்ற சொல் யானையினுடைய நெற்றி பட்டத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக மிக அதிகமாக வழக்கத்தில் இருந்ததை சங்ககால இலக்கியங்களில் நாம் பார்க்கிறோம். அந்த சங்க சொல்லை கம்பரும் இங்கு எடுத்து கையாண்டு இருக்கிறார். ஒளிர்மணி நிறை ஓடை கார், ஒளிர்கின்ற மணிகள் பதிக்கப்பட்ட மணிகள் என்பது இங்கு ரத்தினங்களை குறிக்கிறது. ஒளிர்கின்ற ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட நிறை ஓடை, நிறைவான நெற்றி பட்டம், நிறைவான நெற்றி பட்டம், நிறைவான நெற்றி பட்டத்தை உடைய கார் மேகமாகிய யானை மிசை யானையின் மீது வருவாரும் வருபவர்களும் என்று சொல்கிறார். இவ்வாறு யானையை வேறு வகையாக குறிக்கிறார். அவ்வாறு குறிப்பது ஒரு கவி மரபு. உதாரணமாக யானையை இன்னொரு வகையாகவும் குறிப்பார்கள். வேறு வகையாக எவ்வாறு குறிப்பார்கள் என்றால் கைமலை என்று குறிப்பார்கள். கைமலை, யானையை பற்றி சொல்லும்போது கைமலை என்று சொல்வார். கையை உடைய மலை, மலை இருக்கிறது, மலைக்கு கை கிடையாது, மலை ஓங்கி உயர்ந்து நிற்கிறது, அதற்கு கை என்று எதுவும் கிடையாது. ஆனால் கையை உடையதாக ஒரு மலை இருக்குமானால் அது யானை தான். ஏனென்றால் யானையும் ஒரு மலையைப் போல் தோற்றம் தருகிறது. ஆனால் இந்த மலைக்கு ஒரு வித்தியாசம் என்னவென்றால் கை பெற்றிருக்கிறது இந்த மலை. அந்த மலை கை பெறவில்லை, இந்த மலை கை பெற்றிருக்கிறது. எனவே இந்த யானையை குறிக்கும் போது கைமலை என்று குறிப்பது கவி மரபு. அப்படி ஒரு வேறு வகையாக குறித்து யானையை சுட்டுவார்கள். அதை போல இங்கு யானையை வேறு வகையாக கம்பர் குறித்திருக்கிறார். நெற்றி பட்டத்தை உடைய மேகம் என்று குறித்திருக்கிறார் யானை. அப்படிப்பட்ட யானையில் வருபவர்களும் கரிணியில் வருவாரும். கரிணி என்பது இங்கு பெண் யானையை குறிக்கிறது. முதலில் உள்ள அந்த சொற்றொடர் பொதுவாக யானையை குறிக்கிறது. பின்னால் பெண் யானையை குறிக்கக்கூடிய கரிணி என்ற சொல் வந்து விட்டதனால் முதலில் வந்த அந்த சொற்றொடர் ஆண் யானைகளை குறித்ததாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கரிணி என்றால் பெண் யானை, அது ஒரு அபூர்வ சொல். அதிகமாக பலரும் கையாளாத சொல், பல கவிஞர்களும் இந்த சொல்லை கையாளவில்லை. அரிதாக எங்கோ ஒரு சில இடங்களில் மட்டும் வரும். உதாரணமாக திருப்புகழில் ஒரு இடத்தில் இந்த கருணி என்ற சொல் யானை என்ற பொருளில் வருகிறது. கடலை பொறியவரை பலகனி எழை நுகர் கடின குடவுதர விபரீத கரட தடமும் அத நளின சிறுநயன கரிணி முகவரது துணைவோனே. முருகனை பற்றி பாடும்போது அருணகிரிநாதர் என்ன சொல்லுகிறார் என்றால், கரிணி முகவரது துணைவோனே என்று முருகனை குறிக்கிறார். கரிணி முகவர் அவருடைய சகோதரனே, கரிணி முகவரது சகோதரனே, கரிணி முகவர். கரிணி முகவர் என்று விநாயகரை குறித்து சொல்லுகிறார் அருணகிரிநாதர். விநாயகருக்கு யானை முகம் அல்லவா, அதனால் அந்த யானை முகத்தை குறிப்பதற்கு கரிணி முகவர், கரிணி முகத்தை உடையவர் கரிணி முகவர். அங்கு அந்த கரிணி என்ற சொல் யானையை குறிக்கும் விதமாக வந்திருக்கிறது. கரிணி என்ற சொல் குறிப்பாக பெண் யானையை சுட்டும். பொதுவாக சில இடங்களில் யானை என்ற பொருளிலும் வரும். இங்கு குறிப்பாக உணர்த்தக்கூடிய பெண் யானை என்ற பொருளிலேயே வந்திருக்கிறது. கருணியில் வருவார், பெண் யானைகளில் வருபவர்களும் பார்மிசை வருவார், நிலத்தில் அப்படியே கால்நடையாகவே வருபவர்கள், பார் என்றால் நிலம், நிலத்தில் நடந்து அப்படியே வருபவர்களும் பண்டியில் வருவார். பண்டி என்பது வண்டி என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை. அது பழைய இலக்கியங்களில் பல இடங்களில் வண்டியை குறிப்பதற்கு பண்டி என்ற சொல் வந்திருக்கிறது. நீங்கள் சீவ சிந்தாமணியில் பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு வகையான வண்டிகள் வந்தது என்பதை வரிசைப்படுத்தி பல பாடல்களில் சொல்லுவார். நெல் நெ நெற்களை சுமந்து கொண்ட வந்த வண்டி, வைக்கோலை சுமந்து கொண்ட வந்த வண்டி, மலர்களை சுமந்து கொண்டு வந்த வண்டி, ரத்தினங்களை சுமந்து கொண்டு வந்த வண்டி என்று வெவ்வேறு வண்டிகளை பற்றி அவர் வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டே வருவார். அந்த இடங்களில் எல்லாம் அவர் வண்டி என்று சொல்வதற்கு பதிலாக பண்டி பண்டி என்றே சொல்லியிருப்பார். வண்டி என்ற வண்டி என்பதை குறிப்பதற்கு பண்டி என்ற சொல்லை அவர் பிரயோகித்திருப்பார். ஆக பண்டி என்பது ஒரு பழைய சொல், வண்டியை குறிப்பதாக வரக்கூடிய சொல். அது சில இடங்களில் வயிறு என்ற பொருளிலும் வரும். பண்டி என்ற சொல் வயிறு என்ற பொருளிலும் சில இடங்களில் வரும். உதாரணமாக பட்டினத்தாருடைய ஒரு பாடல், அது என்ன பாடல், ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து ஊர் சுரோனிதம் மீது கலந்து பனியிலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு. பனியில் ஒரு பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு. அந்த இடத்தில் பட்டினத்தார் பண்டி என்ற சொல்லை வயிறு என்ற பொருளில் பயன்படுத்தி இருக்கிறார். இங்கு கம்பர் சொல்லக்கூடிய இந்த பாடலில் பண்டி என்பது வண்டி என்ற பொருளில் வருகிறது. வண்டியில் வருகிறார்கள், காளை மாடுகள் பூட்டப்பட்ட வண்டியில் வருகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வண்டியில் பலரும் வந்தார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார். இப்படி பல்வேறு விதமாக பலரும் அந்த திருமணத்திற்காக வந்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய பாடல் இது. இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அந்த கைத்தல நிறைகணி அப்பமுடவல் பொறி அதுல வந்து வருது அந்த கரிணி, அந்த அந்த மாதிரி மீனிங்ல வருதா இல்ல வேற ஏதாவது? அங்கே கைத்தல நிறைகனி அப்பமோட அவள் பொறி கப்பிய கரிமுகன், அங்கு கரிமுகன் என்ற வார்த்தை வருகிறது. கரி என்றாலும் யானை தான். கரி என்றால் பொதுவாக எல்லா வகையான யானையையும் குறிக்கும். ஆண் யானை பெண் யானை எல்லாத்துக்கும் பொதுவானது கரி என்ற சொல். கரி என்று யானைக்கு ஏன் பெயர் வந்தது என்றால் கரத்தை உடையது கரி. அது ஒரு வட சொல், கரத்தை பெற்றிருப்பதனால் யானைக்கு கரி என்று பெயர். கரத்தை உடையது கரி. அந்த கரி என்ற சொல்லினுடைய ஒரு வடிவம்தான் கரிணி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுவும் வட சொல் தான். அந்த கரி என்பதுதான் பெண் யானையை குறிப்பதற்கு கரிணி என்று வந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கரி என்பதும் யானை தான், கரிணி என்பதும் யானை தான். அங்கு கரிமுகன் என்று வந்திருக்கிறது. இன்னும் அது கரிமுகன், அந்த இடத்தில் கரிமுகன் என்று பயன்படுத்தி இருக்கிறார் அருணகிரிநாதர். நான் சொன்ன பாடல் ஒரு மேற்கோளாக சொன்னேன் அல்லவா, கரட தடமுமத நளின சிறுநயன கரிணி முகவரது துணை ஓன. அந்த இடத்தில் கரிணி முகவர் என்று பயன்படுத்தியிருக்கிறார். ஆக விநாயகரை குறிப்பதற்கு கரிமுகன் என்ற சொற்றொடரையும் அருணகிரிநாதர் பிரயோகிக்கிறார், கரிணி முகவன் என்ற சொற்றொடரையும் அருணகிரிநாதர் பிரயோகித்திருக்கிறார். அதை நாம் ரெண்டு வகையான அந்த வகைப்பாட்டையும் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாடலில் பார்க்கிறோம். இதுல பெண் யானை மாத்திரம் மாறுபடுத்தி காமிச்சிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா? ஏன் முதல் ஆண் யானை வந்தது, ஒரு பெண் யானை வந்தது அப்படின்னு? பெண் யானைகளில் பெரும்பாலும் பெண்கள் வருவார்கள் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண் யானை என்பது கொஞ்சம் முரட்டுத்தனமானது, அது விரைவான நடை உடையதாக இருக்கும். அதில் ஆண்கள் வந்தார்கள் என்றும், கரிணியில் வந்தவர்கள் பெண்கள் என்றும் நாம் இதில் குறிப்பாக பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர் வேறுபடுத்தி சொல்லியிருக்கிறார் என்று நாம் கருத வேண்டும். போருக்கெல்லாம் போறச்சே நம்ம யானையில போறது அர்த்தம் இருக்கானே இந்த மாதிரி? ஏன்னா யானை அவ்வளவு வேகமா ஓடாது, அப்புறம் தேர்ல எல்லாம் வர்ற அளவுக்கு அந்த சந்தோஷமா வர. இல்ல, அது வந்து ஒரு பெருமிதத்திற்காக வருவது. யானையில் வருபவர்கள் தங்களுடைய பெருமிதத்தை, செல்வாக்கை, செல்வத்தை காட்டுவதற்காக வருகிறார்கள். அது குதிரை மாதிரியோ தேர் மாதிரியோ விரைவாக பயணிக்கக்கூடியது அல்ல, அது நின்று நிதானித்து தான் வரும். ஆனால் போர்க்களத்தில் அது வேகமாகவும் பாயும். அது அப்போது அது கோபம் ஊட்டப்பட்டால் அது அவ்வாறு வேகமாக பாயும். சாதாரணமாக அது ஒரு அசைகின்ற நடை உடையது தான், அசைந்து அசைந்து வரக்கூடியது தான், அவ்வாறு தான் வரும். அதில் ஏன் இவர்கள் அவ்வளவு மெதுவாக வரக்கூடியதில் வருகிறார்கள் என்றால், தங்களுடைய அந்த உயர்நிலையை காட்டுவதற்காக வருகிறார்கள். இந்த காலத்திலும் பல்லக்கில் வருபவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா. பல்லக்கு பைய பைய போவதுதான் பல்லக்கு, சுமந்து செல்பவர் செல்வார்கள். பல்லக்கில் அவர்கள் ஏன் வருகிறார்கள் என்றால், அவர்களுடைய அந்த உயர் நிலையை காட்டுவதற்காக பல்லக்கில் ஏறி வருகிறார்கள். இப்போது மாப்பிள்ளை அழைப்பின் போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு வண்டி மெல்லமா ஊர்ந்து வரும், அதில் அவர் வருவார். அவர் வேகமாக வரக்கூடிய வாகனத்தில் சட்டு வென்று வந்து இறங்க வேண்டியதுதான். அவர் ஏன் அப்படி மெல்ல வருகிறார் என்றால், அவருடைய அந்த உயர் நிலையை காட்டுவதற்காக அந்த அலங்கார வண்டியில் மெல்லமாக வருகிறார். அதை போல அவர்கள் யானையில் மெதுவாக வருகிறார்கள். யானையில் அம்பாரியில் பயணிப்பது என்பது மிக உயர்வாக கருதப்பட்ட ஒரு நிலை. அம்பாரி யோகம் என்று அதை சொல்வார்கள். அம்பாரியில் பயணிப்பது என்பது சாதாரண நிலை அல்ல. இப்போது விமானத்தில் பயணிப்பது ஒரு உச்சம், உச்சபட்சமான ஒரு நிலையாக கருதப்படுகிறது அல்லவா. விமான பயணம் செல்வது என்பது மற்ற வாகனங்களில் பயணிப்பதை விட ஒரு உயர்நிலையாக கருதப்படுகிறது. அதுவும் தனி விமானம் வைத்து பயணிப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதை போல அந்த காலத்தில் மிக உயர்வாக கருதப்பட்டது அந்த யானை பயணம் என்பது. அது மிகவும் செல்வம் வாய்ந்தவர்கள் தான், செல்வாக்கு நிரம்பியவர்கள் தான் அந்த வாகனத்தில் வருவார்கள், யானையில் அம்பாரியில் ஏறி பயணித்து வருவார்கள். அதனால் அப்படிப்பட்டவர்களும் வந்தார்கள் என்பதை குறிப்பதற்கு கம்பர் அதை சொல்கிறார். அவர் உள்ளூரிலே இருந்திருக்கலாம், அதனால் யானையில் மெல்ல ஆடி அசைந்து வருகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். சரியா, வேற அடுத்த பாடல் இப்படி பலரும் அந்த நகரத்திற்கு வந்து சேருகிறார்கள். எங்கும் மக்கள் வெள்ளம் குவிய ஆரம்பித்து விட்டது. இப்படி மக்கள் பலரும் வந்த அந்த வர்ணனை காட்சியை சொல்லி வந்த கம்பர் இப்போது தம்முடைய அந்த படப்பிடிப்புக்கு கருவியை அந்த திருமண்ட மண்டபத்தை நோக்கி திருப்புகிறார். அந்த திருமண மண்டபம் எப்படி இருந்தது என்பதை வர்ணிக்க தொடங்குகிறார். இரண்டு ராஜாக்களின் ராஜாக்கள் வீட்டு திருமணம் அது. ஒருவன் சக்கரவர்த்தி, ஒருவன் நல்ல செல்வ வசதி பொருந்திய ஒரு வேந்தர், இரண்டு வேந்தர்கள். அவர்கள் வீட்டு திருமணம் நடக்கக்கூடிய மண்டபம் சாதாரணமாக இருக்குமா என்ன? அது எவ்வளவு தூரம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்திருக்கும், அதை நினைக்கும் போதே நமக்கு அதை பற்றிய ஒரு காட்சி நமக்கு கண் முன்பு வந்து விடுகிறது. அந்த காட்சியை மிக பிரமாண்டப்படுத்தி கம்பர் பல பாடல்களில் வர்ணித்து காட்டுகிறார். அந்த மண்டபம் எப்படி இருந்தது, எப்படி ஜொலித்தது என்றெல்லாம் சில பல பாடல்களில் சொல்லி வருகிறார். அப்படி சொல்லி வரக்கூடிய பாடல்களுள் ஒரு பாடல் தான் இந்த 98வது பாடல். கரை கரை தெரிவு அறியது கனகம் வேய்ந்தது, வரையென உயர்ந்தது மணியில் செய்தது, நிறைவலை மணவினை நிரப்பு மண்டபம், அரசர்தம் அரசனும் அணுகள் மேயினான். அப்படிப்பட்ட மண்டபத்திற்கு இப்படி மண்டபத்தை வரிசையாக வர்ணித்து கொண்டே வருகிறார். இதற்கு முன்பு பல பாடல்கள் இருக்கின்றன, அந்த மண்டபம் எப்படிப்பட்ட மண்டபம் என்று சொல்லி வரக்கூடிய பாடல். அப்படிப்பட்ட மண்டபத்திற்கு தசரதன் வந்தான், அரசர்க்கு அரசனாகிய தசரதன் வந்து சேர்ந்தான் என்பதை சொல்லக்கூடிய பாடல் இது. அது எப்படிப்பட்ட பாடல் என்பதையும் எப்படிப்பட்ட மண்டபம் என்பதையும் முதல் 3 அடிகள் மூன்று அடிகளில் சுட்டிவிட்டு கடைசியில் அப்படிப்பட்ட மண்டபத்திற்கு தசரதன் வந்து சேர்ந்தான் என்று சொல்லியிருக்கிறார் இந்த பாடலில் கம்பர். அரசர்தம் அரசனும் அணுகள் மேயினான். அரசர்தம் அரசன் என்பது தசரதனை குறிக்கிறது. தசரதன் சக்கரவர்த்தி, ராஜாதி ராஜன், எனவே அவனை அரசர்தம் அரசன் என்று குறித்திருக்கிறார். அரசனும் அணுகன் மேயினான், அந்த உம் என்பது இன்னும் பலரும் அங்கு வந்திருந்தார்கள், எல்லாரும் வந்து விட்டார்கள், இறுதியில் இவனும் வந்து சேர்ந்தான் என்பதை சொல்வதற்காக அந்த உம்மையை பயன்படுத்துகிறார். அது எச்ச உம்மையாக இருக்கிறது. மற்றவர்களும் வந்தார்கள், கடைசியில் இவனும் வந்தான் என்பதை சொல்வதற்காக அரசர்தம் அரசனும் அணுகல் மேயினான். அணுகுதல், அணுகல் என்றால் அணுகுதல், அந்த மண்டபத்திற்கு வந்து சேருதல். அந்த அணுகுதல் என்றால் சேர்தல் என்ற பொருளில் வருகிறது. சேர்ந்தான் என்று ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கலாம், அதை அணுகல் மேயினான் என்று சொல்கிறார். அணுகினான் என்று சொன்னாலே போதுமானது, அதை அணுகல் மேயினான், மேயினான் என்றால் பொருந்தினான் என்று அர்த்தம், அணுகல் மேயினான் என்றால் சேர்வதை பொருந்தினான். அதனுடைய அடிப்படை கருத்து வந்து சேர்ந்தான் என்பதுதான், அவ்வளவுதான். அதை இப்படி கொஞ்சம் இரட்டை சொற்களாக்கி சொல்லியிருக்கிறார். இப்படி நாம் கூட இப்போது சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். உதாரணமாக வந்தான் என்பதை வருகை புரிந்தான் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த கூட்டத்திற்கு தலைவர் வந்தார் என்று சொன்னாலே போதும், அந்த கூட்டத்திற்கு தலைவர் வருகை புரிந்தார் என்று நாம் இப்போது பேசுகிறோம், அவ்வாறு எழுதவும் செய்கிறோம். வருகை புரிந்தார், வந்தார் என்பதையே வருகை புரிந்தார் என்று இரண்டு சொற்களாக்கி எழுதுகிறோம். அதனுடைய கருத்து வந்தார் என்பதுதான், ஆனால் வருகை புரிந்தார் என்று நாம் இரண்டு சொல்லாக்கி அதை சொல்லுவது போல இங்கு கம்பரும் சொல்லியிருக்கிறார். அணுகினான் என்பதுதான் அதனுடைய கருத்து, அதை அணுகல் மேயினான் என்று இரண்டு சொற்களாக்கி சொல்லியிருக்கிறார். அரசர்தம் அரசன அணுகல் மேயினான், எங்கு அணுகல் மேயினான், மண்டபம் அணுகல் மேயினான், அந்த மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தான் அவன். அது எப்படிப்பட்ட மண்டபம் என்றால் கரை தெரிவு அரியது, அதனுடைய எல்லையையே காண முடியாதான். அந்த மண்டபத்தின் வெளியே நின்று பார்ப்பவர்கள், அந்த மண்டபம் எப்படி என்று பார்ப்பவர்கள், அது எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்றே காண முடியாதான். அப்படி எல்லை காண முடியாத அளவிற்கு அந்த மண்டபம் நீண்டு அகன்று இருந்தது என்பதை சொல்கிறார். கரை தெரிவு அறியுது, தெரிவு என்றால் தெரிதல், அந்த தெரிதல் என்ற அந்த தொழிற்பெயர் தெரிவு என்று வந்திருக்கிறது. அந்த விகுதி தான் வித்தியாசம். தெரிதல் கரை தெரிதல் அரிது என்று சொன்னால் எளிமையாக புரியும், அந்த தெரிதல் என்பதைத்தான் தெரிவு என்று வேறு ஒரு வகையாக பயன்படுத்தியிருக்கிறார். கரை தெரிதல் அரிது, அந்த மண்டபத்தினுடைய எல்லையை காண்பதை அரிது, எங்கு அது தொடங்கி இருக்கிறது, எங்கு அது முடிந்திருக்கிறது, எந்த அளவு சுற்றளவு அமைந்திருக்கிறது என்றெல்லாம் தெரிவதற்கு அரியது அந்த மண்டபம். கனகம் வேய்ந்தது, கனகம் என்றால் தங்கம், தங்கத்தால் வேயப்பட்டது. இந்த கனகம் என்ற சொல் இப்போதும் அரிதாக வழக்கத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய சொல் தான். பலர் கனகம் என்ற பெயர் உடையவர்களாகவும் இருப்பார்கள். கனகையன், கனகம்மாள் என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். கனகம்மாள் என்றால் பொன்னம்மாள் என்று அர்த்தம். கனகம் என்றால் பொன். கனகசபை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். தில்லையில் பொற்சபை இருக்கிறது. அந்த சிவபெருமான் எழுந்தரில் இருக்கக்கூடிய பொற்சபை, அது மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த பொற்சபை, அதற்கு சிற்சபை, பொன்னம்பலம் என்றெல்லாம் வெவ்வேறு பெயர்கள் உண்டு. சிதம்பரம் என்றெல்லாம் வெவ்வேறு பெயர்கள் உண்டு. அந்த பொற்சபை என்பதை கனகசபை என்றும் குறிப்பார்கள். அந்த பொன் என்பதற்கான மாற்றுச்சொல் கனகம் என்பது, பொற்சபை என்பதையே கனகசபை என்றும் குறிப்பார்கள். ஆக கனகம் என்பது பொன் என்ற பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தை. கனகம் வேய்ந்தது என்றால் அந்த மண்டபம் தங்கத்தால் வேயப்பட்டு இருக்கிறது. அதனுடைய சுற்றுப்புறமெல்லாம் தங்கத்தால் பூசப்பட்டு இருக்கிறது. அதனுடைய கூரை எல்லாம் தங்கத்தால் வேயப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து காட்டுகிறார். கனகம் வேய்ந்தது, பறை என உயர்ந்தது என்று அடுத்து சொல்கிறார். பறை, பறை என்றால் மலை என்று அர்த்தம். மலைக்கு பல்வேறு சொற்கள் இருக்கின்றன. மலையை குறிக்கக்கூடிய சொற்கள் சைலம் என்றாலும் மலைதான், பர்வதம் என்றாலும் மலைதான், ஓங்கல் என்றாலும் மலைதான், வரை என்றாலும் மலைதான், அசலம் என்றாலும் மலைதான். இப்படி பல்வேறு சொற்கள் மலையை குறிக்கக்கூடிய சொற்கள் இருக்கின்றன. அதில் ஒரு சொல் கோடு என்பதும் மலைதான். சரியாக சொன்னீர்கள், கோடு என்பதும் மலையை குறிக்கக்கூடியதாக வரும். கோடு என்பதற்கு இன்னும் பல பொருட்கள் இருக்கின்றன, மலையையும் குறிக்கும். அது கோடு என்பதும் மலைதான். இப்படி பல்வேறு சொற்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று இந்த வரை என்ற சொல். வரை என்ற சொல் இலக்கியங்களில் பல இடங்களில் பயின்று வரும். முக்கியமாக சங்க இலக்கியங்களில் எல்லாம் வரை என்ற சொல் மிக அதிக இடங்களில் பயின்று வந்திருக்கிறது. மலையை குறிக்கும் விதமாக வந்திருக்கிறது. வரை என்பது பொதுவாக எல்லை குறிக்கும். வரை அதுதான் அதற்கான வரை என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் அல்லவா, வரையறை என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, எல்லையை குறிக்கும். மலை என்பது பெரும்பாலும் ஒரு நாட்டுக்கு எல்லையாக அமைந்திருப்பதனால் மலையை குறிப்பதற்கு வரை என்ற சொல் வழக்கத்தில் வந்திருக்கலாம் என்று அந்த சொல்லியல் ஆய்வறிஞர்கள் கருதுகிறார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், வரை என்றால் கோடு, அந்த எல்லை கோடு, கோட்டை குறிக்கக்கூடியது. வரை என்பது கோடு, வரை வரை வரையாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா. புலியின் மீது, சிறுத்தையின் மீது வரை வரையாக கோடுகள் இருக்கின்ற, வரை வரை வரையாக இருக்கிறது என்று சொல்வார். வரை என்றால் கோடு என்ற பொருளையும் குறிக்கும். மூங்கிலில் வரை வரையாக இருக்கும் அந்த வரை, அந்த மூங்கிலில் அந்த கணுவை வரை என்று குறிப்பார்கள். அந்த வரையை குறிக்கக்கூடிய அந்த சொல், அந்த கோட்டை குறிக்கக்கூடிய அந்த வரை என்ற சொல் ஆகு பெயராக மூங்கிலை குறித்து, அதன் பிறகு மூங்கில் வளர்ந்து நிற்கக்கூடிய மலையை இடவாகு பெயராக குறித்தது என்று கொஞ்சம் சுற்றி வளைத்து அந்த வரை என்ற சொல் மலையை குறிக்க வந்ததற்கு காரணம் காட்டுபவர்களும் உண்டு. அப்படி வரை என்ற சொல் மலையை குறிப்பதற்கு எப்படி பயன்பாட்டில் வந்தது என்பதற்கான காரணம் இருவகையாக கற்பிக்கப்படுகிறது. ஒன்று, ஒரு தேசத்திற்கே எல்லையாக அது நிற்பதனால் எல்லை என்று பொருள் தரக்கூடிய வரை என்ற சொல் மலையையும் குறிப்பதற்காக வந்துவிட்டது என்று சொல்பவர்கள் ஒரு வகையினர். இன்னொரு வகையினர், வரை என்பது அந்த மூங்கிலினுடைய அந்த கணுவை குறிக்கும். ஒவ்வொரு வரை வரையாக அந்த மூங்கில் அமைந்திருக்கிறது அல்லவா, அந்த கணுவை குறிக்கக்கூடிய அந்த சொல் மூங்கிலை ஆகு பெயராக குறித்து, அதன் பிறகு மூங்கில் நிற்கக்கூடிய மலையையும் ஆகு பெயராக குறித்தது. ஆக இது இருமடி ஆகு பெயர் என்று சொல்பவர்களும் உண்டு. இருமடி ஆகுபெயர் மட்டுமல்லாது மும்மடி ஆகுபெயர் என்று சொல்பவர்களும் உண்டு. அப்படி வெவ்வேறு காரணங்கள் அது சொல்வார்கள். ஆனால் வரை என்ற சொல் மலையை குறிக்கும் விதமாக பல இடங்களில் பயின்று வருவதை நாம் பார்க்கிறோம். சென்னிகூலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செக்கும் சென்னிகூலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் செகமைச்சிய மதுரக்கவி அதனை புய வரையில் புனை தீரன் அயில் வீரன். முருகனை பற்றி பாடும்போது அண்ணாமலை ரெட்டியார் பாடுகிறார், செப்பும் செகமைச்சிய மதுரக்கவி அதனை புய வரையில் புனை தீரன் என்று சொல்கிறார். என்னுடைய கவிதையாகிய பாமாலையை தன்னுடைய தோள்களாகிய மலையில் புனைகின்ற தீரன் முருகன் என்று காவடி சிந்தில் பாடுகிறார் அண்ணாமலை ரெட்டியார். அங்கு வரை என்ற சொல்லை மலையை குறிக்கும் விதமாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இப்படி வரையை குறிக்கும் விதமாக பல்வேறு இடங்களில் அந்த வரை என்ற சொல் மலையை குறிக்கும் விதமாக வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். பாரதியார் கூட ஒரு சில இடங்களில் இந்த வரை என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் மலையை குறிக்கும் விதமாக. இவ்விதமாக அந்த வரை என்ற சொல் மலையை குறிக்கும். அப்படி மலையை போல உயர்ந்ததாம் அந்த மண்டபம், வரை என உயர்ந்தது, மணியில் செய்தது. மணி என்பது ரத்தினங்கள், ரத்தினங்கள் பதிக்கப்பட்டது என்பதனால் மணியில் செய்தது என்று சொல்கிறார். இரத்தினங்களாலேயே செய்துவிட முடியாது ஒரு மண்டபத்தை, இரத்தினங்களை ஆங்காங்கே பதித்திருப்பார்கள். அதனுடைய பொலிவுக்காக, அதனுடைய அந்த அழகுக்காக இரத்தினங்களை நிறைய இடங்களில் பதித்திருப்பார்கள். அதனால் மணியில் செய்தது என்று சொல்கிறார். இரத்தினங்கள் பதிக்கப்பட்டு அந்த மண்டபம் செய்யப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட மண்டபம் எதற்கான மண்டபம் என்றால் நிறைவளை மனவினை நிரப்பு மண்டபம். அந்த மண்டபம் தான் சீதைக்கான மனவினைகளை நடத்தக்கூடிய, நிறைவிக்கக்கூடிய, பூரணமாக நடத்தி முடிக்கக்கூடிய மண்டபம். அப்படிப்பட்ட மண்டபத்திற்கு தசரதன் வந்து சேர்ந்தான். மனவினை நிரப்பு மண்டபம், மனவினை நிரப்பு மண்டபம். அது யாருடைய மனவினை என்றால் நிறைவளை மனவினை, சீதையின் மனவினை. நிறைவளை என்ற சொல் என்ற சொற்றொடர் இங்கு சீதையை குறிக்கிறது. அது அன்மொழித்தொகையாக சீதையை குறிக்கிறது. நிறைவளை என்றால் அதனுடைய சொற்பொருள் என்னவென்றால் வரிசையான வளையல்கள் என்பதுதான் அதனுடைய சொற்பொருள். நிறை என்றால் வரிசை, வளை என்றால் வளையல்கள். நிறைவளை என்றால் வரிசையான வளையல்கள் என்பது பொருள். வரிசையான வளையல்களை அணிந்த சீதையை குறிக்கிறது இங்கு. இது அன்மொழித்தொகை என்று சொல்வார்கள். இந்த ஆகு பெயர் அன்மொழித்தொகை என்பது இலக்கியங்களில் அதிகமாக பயின்று வரும். வேறு ஒன்றை சொல்வார்கள், அது வேறு ஒன்றை குறிக்கும். அது ஆகு பெயர் என்று பெயர் பெறும், இல்லை என்றால் அன்மொழித்தொகை என்று பெயர் பெறும். இது அன்மொழித்தொகை. நிறை வளை, நிறைவான வளையல்களை, அதாவது வரிசையாக அமைந்த வளையல்களை. நிறை என்றால் வரிசை, வரிசையாக அமைந்த வளையல்களை அணிந்திருப்பவள் சீதை என்பதனால் சீதையை குறிப்பதற்கு நிறைவளை என்ற சொற்றொடரை கம்பர் பயன்படுத்தியிருக்கிறார். நிறையான வளையல்கள், அதாவது வரிசையாக அமைந்த வளையல்களை அணிந்தவளாகிய சீதையின் மனவினை, கல்யாண சடங்குகள். மனவினை என்பது கல்யாண சடங்குகள். அந்த கல்யாண சடங்குகளை நிரப்பு மண்டபம், நிறைவு செய்யக்கூடிய மண்டபம், பூர்த்தியாக்கக்கூடிய மண்டபம். எல்லா விதமான கல்யாண சடங்குகளும் மன வினைகளும் அங்குதான் நடைபெறப் போகின்றன. எனவே அந்த மண்டபத்தை பற்றி சொல்லும் போது சீதையின் மனவினையை நிரப்பும் மண்டபம் என்று சொல்கிறார். நிரப்புதல் என்றால் பூர்த்தியாக்குதல், முழுமையடைய செய்தல். எல்லா விதமான மனவினைகளையும் முழுமையாக நடத்தி வைக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு அரசர்தம் அரசனும் அணுகல் மெய்யினான், எல்லாரும் வந்து விட்டார்கள், தசரதனும் வந்து சேர்ந்தான் என்று சொல்லுகிறார். அது கரை தெரிவதற்கு அரிய மண்டபம், கனகம் வேய்ந்த மண்டபம், மலையைப் போல் உயர்ந்த மண்டபம், மணிகள் பதித்த மண்டபம், சீதையினுடைய மனவினைகளையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய மண்டபம். அப்படிப்பட்ட மண்டபத்திற்கு ராஜராஜனாகிய தசரதன் வந்து சேர்ந்தான் என்று சொல்கிறார் இந்த பாடலில் கம்பர். இதுதான் இதனுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சந்தேகம் இல்லையா? எனக்கு சந்தேகம் இல்லையா இதில்? ஆ சரி, அடுத்த பாடல் போகலாம். இதுவும் மண்டபத்தின் பர்ணனை பாடல் தான். அந்த மண்டபம் எப்படி இருந்தது என்பதை பலவாறாக சொல்லி வரக்கூடிய கம்பர் கடைசியில் ஒரு உச்சபட்சமான உவமையை கொண்டு வந்து வைக்கிறார். இப்படி நாம் ஏற்கனவே சில பாடல்களை பார்த்திருக்கிறோம். ஒன்றை குறித்து வர்ணித்து கொண்டே வருவார். கடைசியில் அந்த வர்ணனையை முற்று பெறுவிப்பதற்கு, முத்தாய்ப்பாக முடிப்பதற்கு உச்சபட்சமான ஒரு உவமையை சொல்லி நிறுத்தி விடுவார். இது கம்பருடைய வழக்கம். இப்படி இதற்கு முன்பு சில பாடல்களில் அந்த மண்டபத்தினுடைய அமைப்பு முறை, அந்த மண்டபத்தினுடைய அலங்காரம், அதனுடைய பிரம்மாண்டமான தோற்றம் இவற்றையெல்லாம் சொல்லி கொண்டே வந்தவர் கடைசியில் உச்சபட்சமான ஒரு உவமானத்தை சொல்லி அந்த வர்ணனையை நிறைவு செய்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், திருமாலினுடைய வயிற்றை போன்று இருந்தது அந்த மண்டபம் என்று சொல்லி முடிக்கிறார். திருமாலினுடைய வயிற்றை போன்று இருந்ததா? அது எப்படி திருமாலினுடைய வயிற்றை போன்று இருந்ததாக அந்த மண்டபம் ஆகும் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழும். அது எப்படி ஒரு மண்டபத்திற்கும் வயிற்றுக்கும் என்ன சம்பந்தம்? மண்டபத்தை கொண்டு போய் வயிற்றுக்கு ஒப்பிட்டு இருக்கிறார் என்றால் அது எந்த விதத்தில் ஒப்பிட்டு இருப்பார் என்று அறிய நமக்கு ஆவல் எழும். அது எப்படி திருமாலினுடைய வயிற்றை ஒத்ததாக இருந்தது என்பதை கம்பர் சொல்லுகிறார். எந்தவ முனிவரும் இறைவர் யாவரும் அண்டரும் பிறரும் புக் அடங்கிற்று ஆதலின் மண்டபம் பையமும் பானும் வாய்மடுத்து உண்டவன் மணியணி உதரம் ஒத்ததே. திருமாலினுடைய இயல்பு என்னவென்றால், இது வைணவர்கள் சொல்லக்கூடியது. திருமாலினுடைய சிறப்புகளை அவர்கள் பலபட சொல்லும்போது இந்த சிறப்பை மிக உயர்வாக சொல்லுவார். திருமால் தான் உலகத்தின் நாயகன். இந்த உலகம் எல்லாம் அழிந்து போகக்கூடிய பிரளய காலத்தில், ஊழிக் காலத்தின் முடிவில், இந்த உலகங்களை எல்லாம் திருமால் தன் வயிற்றில் அடக்கிக் கொள்வார். எல்லாவற்றையும் உண்டு தமது வயிற்றில் அவர் அடக்கிக் கொள்வார். அடக்கி கொண்டு அவர் மட்டும் ஏகனாக இருப்பார். பிறகு மீண்டும் படைப்பை தொடங்கும் போது தான் உட்கொண்ட அந்த உலகங்களை எல்லாம் தம்மிடமிருந்து அவர் வெளிப்படுத்தி மீண்டும் உலக இயக்கம் நடக்கச் செய்வார் என்று சொல்வது வைணவ மரபு. இது வைணவ காப்பியமாதலால் அந்த வைணவர்கள் சொல்லக்கூடிய அந்த திருமாலின் இயல்பை உள்வாங்கி கொண்ட கம்பர், அந்த இயல்பு இந்த மண்டபத்திற்கும் இருக்கிறது என்று ஒப்பிட்டு காட்டி, ஆக திருமாலின் வயிற்றிற்கு சமானமாக அந்த மண்டபமும் இருந்தது என்று சொல்கிறார். திருமால் இறுதி காலத்தில் எல்லா அண்டங்களையும் உட்கொள்ளும் போது எல்லோரும் உள்ளே போய்விடுவார்கள். பூலோகத்தை சார்ந்தவர்கள், மேலோகத்தை சார்ந்தவர்கள், முனிவர்கள், தேவர்கள் எல்லாருமே அந்த திருமாலினுடைய வயிற்றுக்குள் போய் அடங்கி விடுவார்கள். எல்லோரையும் உள்ளடக்கியதாக திருமாலினுடைய வயிறு அப்போது இருக்கும். அதை போல இந்த மண்டபத்திலும் அப்போது எல்லாரும் அடங்கி இருந்தார்கள். மண்டபம் எல்லாரையும் அடக்கி இருந்தது. அங்கு முனிவர்கள் வந்திருந்தார்கள், தேவர்கள் வந்திருந்தார்கள், அந்த சீதா கல்யாணத்தை காண்பதற்காக தேவர்கள் வந்திருந்தார்கள், பூலோகத்தை சார்ந்தவர்கள் பலரும் வந்திருந்தார்கள். இப்படி பூலோகத்தவர்கள், மேலோகத்தவர்கள், முனிவர்கள் என்று எல்லோரையும் உள்ளடக்கியதாக அந்த மண்டபம் இருந்ததனால் இறுதி காலத்தில் எல்லோரையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய திருமாலின் மணி வயிற்றை ஒத்திருந்தது அந்த மண்டபம் என்று கம்பர் காட்டுகிறார். இவ்விதமாக ஓமானம் செய்கிறார் கம்பர். எந்தவ முனிவரும் இறைவர் யாவரும் அண்டரும் பிறரும் புக்கு அடங்கிற்றாதலின் எண்தவ முனிவரும். முனிவர்கள் அந்த மண்டபத்திற்குள் இருக்கிறார்கள். அந்த முனிவர்களை சொல்லும் போது எண்தவ முனிவர் என்று அடை கொடுத்து சொல்கிறார். தவ முனிவர் என்று நாம் வழக்கமாக சொல்வோம். முனிவரை பற்றி சொல்லும்போது அவர்கள் தவம் செய்பவர்கள் என்பதனால் தவ முனிவர் என்று அடையோடு சொல்வது இப்போது கூட நம் வழக்கம்தான். தவ முனிவர் என்று சொல்வது கூடுதலாக எண் தவ முனிவர் என்று சொல்கிறார். எண் தவம் என்றால் எண்ணக்கூடிய தவம். எண்ணுதல் என்றால் மதித்தல், உயர்வாக கருதுதல் என்ற அர்த்தம். எண்ணுதல் என்பது எண் என்று நிற்கிறது. எண் தவம் என்பது அங்கு வினைத்தொகையாக வந்திருக்கிறது. எண் தவம் என்றால் எண்ணுகின்ற தவம், மற்றவர்களெல்லாம் உயர்வாக எண்ணுகின்ற தவம். அப்படிப்பட்ட தவத்தை உடைய முனிவர்களும் இறைவர் யாவரும், இறைவர் என்ற சொல் இரண்டு பொருள் தரக்கூடிய சொல். இறைவர் என்றால் கடவுள்கள் என்ற அர்த்தம். இங்கு கடவுள்கள் எல்லோரும் என்றும் பொருள் எடுக்கலாம், அதற்கும் இடம் இருக்கிறது. இன்னொரு பொருள் மன்னர்கள் என்ற ஒரு பொருள். இறைவர் என்றால் மன்னர்கள் என்ற பொருள். இறை என்ற சொல்லை அரசனை குறிக்கும் விதமாக திருவள்ளுவரே பல இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறார். அதை நீங்கள் திருக்குறளில் கண்டிருப்பீர்கள். இறையாண்மை, இறை என்ற சொல்லை அரசனை குறிக்கும் விதமாக திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆக இறை என்ற சொல் அரசனை குறிக்கும் விதமாக பழங்காலத்தில் இருந்தே பயன்பாட்டில் இருக்கிறது. இங்கு இறைவர் யாவரும் என்பதை அரசர்கள் பலரும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் கடவுள்கள் என்று எடுத்துக்கொள்வதை விட மன்னர்கள் என்று எடுத்துக்கொள்வது அந்த இடத்தில் மிக பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் கடவுள்களை குறிக்கும் விதமாக அடுத்த அடியில் அண்டர் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் கம்பர். அண்டரும், அண்டர் என்றால் மேல் உலகத்தை சார்ந்தவர்கள் என்று அர்த்தம். அண்டம் என்றால் மேல் உலகம், தேவலோகம். அண்டர் என்றால் தேவர்கள் என்று அர்த்தம். ஆக தேவர்கள், கடவுள்கள் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தையாக அண்டர் என்பதை அடுத்த அடியில் பயன்படுத்தி இருப்பதனால் இறைவர் என்பதை மன்னர்கள் என்று எடுத்துக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். அப்படி எடுத்துக்கொள்ளாமல் இறைவர் என்பதை கடவுள்கள், அந்த சிவன், பிரம்மா போன்ற அந்த உயர்ந்த கடவுள்களை குறிக்கும் விதமாக எடுத்துக்கொண்டு அண்டர்கள் என்பதை மற்ற தேவர்கள், சாதாரண தேவர்களை எல்லாம் குறிக்கும் விதமாக பயன்படுத்தியிருக்கிறார் என்று பொருள் சொல்பவர்களும் உண்டு. அப்படி ரெண்டு பிரிவாக ஆக்கி பொருள் சொல்வதும் உண்டு. இங்கு பூலோகத்தவர்களையும் குறிக்க வேண்டும் என்பதனால் முனிவர்கள் என்பவர்கள் பூலோகத்தவர்கள் தான். ஆனால் பூலோகத்தை சார்ந்த மற்றவர்களையும் குறிக்க வேண்டும் என்பதனால் இறைவர் என்பதை மன்னர்களை குறிப்பதாக எடுத்துக்கொள்வது தான் சால பொருத்தமாக இருக்கும். மன்னர்களும் முனிவர்களும், பூலோகத்தை சார்ந்த முனிவர்களும் மன்னவர்களும், அடுத்த அண்டர்கள் தேவலோகத்தை சார்ந்த அந்த தேவர்களும், பிறரும், மற்றவர்களும், மற்ற எல்லோரும், புக்கு அடங்கிற்று ஆதலி, மற்ற வகைப்பாட்டை சார்ந்தவர்கள், சாதாரண மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லோரும், அவர்கள் எல்லோரையும் குறிக்கும் விதமாக பிறரும் என்ற சொல்லை கம்பர் பிரயோகித்திருக்கிறார். பிறரும் புக்கு, புக்கு என்றால் புகுந்து, புகுந்து அடங்கிற்று ஆதலின், புகுந்து எல்லோரும் அடங்கி அடங்கிற்று அடங் அப்படி அடங்கிற்று ஆதலின், அங் அந்த மண்டபம் அப்படி அடங்கி இருப்பது ஆதலின், அப்படி மண்டபம் அவர்களெல்லாம் அடங்கி இருக்க பெற்றிருக்கிறது ஆதலினால் அந்த மண்டபமானது, மண்டபம் பையமும் வானும் வாய்மடுத்து, இந்த பூலோகத்தையும் வானுலகத்தையும் வாய்மடுத்து தனது வாயில் சேர்த்து உண்டவன், தன்னுடைய வாயில் சேர்த்து உண்டவனாகிய அந்த திருமாலினுடைய மணி அணி உதரம் ஒத்ததே, அழகான வயிற்றை ஒத்தது, மணி அணி உதரம், மணி அணி உதரம். அவன் தனது இடுப்பில் அந்த வயிற்று பாகத்தில் நல்ல அணிகலன் அணிந்திருக்கிறான், மணி மணிகள் பதிக்கப்பட்ட அணிகலன் அணிந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அணிகலன் அணிந்த அவனுடைய வயிற்றை ஒத்தது என்று சொல்கிறான். உதரம் என்ற வார்த்தையை வயிறு என்ற என்ற உறுப்பை குறிப்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறார். உதிரம் என்ற வார்த்தை இப்போதும் வழக்கத்தில் இருக்கிறது. உதிரம் என்பது வேறு, உதரம் என்பது வேறு. உதிரம் என்றால் இரத்தம். அந்த அந்த வார்த்தையை இப்போது பலரும் பயன்படுத்துகிறார்கள். இரத்தத்தை குறிப்பதற்கு உதிரம் என்ற சொல்லை பலரும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் உதரம் என்ற சொல் இது, அது வேறு இது வேறு. உதிரம் வேறு, உதரம் வேறு. உதரம் என்பது வயிற்றை குறிக்கும். ஆனால் உதரம் என்ற சொல்லை, உதிரம் என்பதை பயன்படுத்துகிறோம் ஒரு பக்கம், உதரம் என்ற சொல்லை வெளிப்படையாக பயன்படுத்தாவிட்டாலும் மறைமுகமாக உதரம் என்ற சொல்லை நாம் இப்போது பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். சகோதரர்கள், சகோதரிகள் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த சொல்லில் இந்த உதரம் என்பது உள்ளடங்கி இருக்கிறது. நம் உடன் பிறப்பை குறிப்பதற்கு சகோதரன் என்று சொல்கிறோம். சக உதரன், அதாவது ஒரே வயிற்றில் பிறந்த சக மனிதன் அவன் என்பதனால், ஒரே உதரத்தில் பிறந்தவன் அவன் என்பதனால் சக உதரன் என்று சகோதரனை குறிக்கிறோம். அதே போல ஒரே உதரத்தில் பிறந்தவள் என்பதனால் சக உதரியை குறிப்பதற்கு சகோதரி என்று சொல்கிறோம். சக உதரி, சக உதரி, சகோதரி, சக உதரன், சகோதரன் என்று வருகிறது. அது வடசொல் புணர்ச்சி. ஆக உதரம் என்பதை நாம் இப்போதும் மறைமுகமாக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். உதரம் என்றால் வயிறு. வையமும் வானும் வாய் மடுத்து உண்டவன் மணி அணி உதரம். வையத்தையும் வானையும் வாய் மடுத்து, மடுத்தல் என்றால் சேர்த்தல் என்று அர்த்தம். வாயில் சேர்த்து உண்டவன். இந்த மடுத்து என்ற சொல் சேர்த்து என்ற பொருள் தரும். தேடு கல்வி இல்லாத நாட்டை தீனுக்கிரையாக மடுத்தல் என்று பாரதி பாடியிருப்பார். தீனுக்கு இரையாக மடுத்தல், மடுத்தல் என்பதை தீனுக்கு இரையாக கொண்டு போய் சேர்த்தல் என்ற பொருள் தரும் விதமாக பாரதியார் பாடியிருக்கிறார். மடுத்தல் என்றால் சேர்த்தல். மடுத்தவா எல்லாம் பகுடன்னான் உற்ற இடுக்கன் இடுக்கப்படும் என்று திருக்குறளில் வருகிறது மடுத்தல். அங்கு மடுத்தவா எல்லாம், அதாவது இடையூறு வந்த சேர்ந்த இடத்திலெல்லாம் என்ற பொருளை அது தருகிறது. அந்த மடுத்தல் என்ற சொல் சேர்தல், சேர்த்தல் என்ற பொருளை தரக்கூடிய வார்த்தை அது. இங்கு உலகத்தையும் வானையும் தன்னுடைய வாயில் சேர்த்து உண்டவனாகிய மணியணி உதரம் உடைய உண்டவனாகிய திருமாலினுடைய மணியணி உதரம் போன்றிருந்தது அந்த மண்டபம். ஏனென்றால் அந்த மண்டபத்திற்குள்ளும் திருமாலினுடைய வயிற்றுக்குள் அடங்கி இருப்பது போல வானும் வையகமும் அடங்கி இருந்தது. அந்த நேரத்தில் சீதா கல்யாணம் நடந்த அந்த நேரத்தில் அந்த மண்டபத்திற்குள்ளும் வானும் வையகமும் அடங்கி இருந்தது. அதனால் அந்த மண்டபம் திருமாலினுடைய மணி வயிற்றை ஒத்திருந்தது என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, மணி அணின்னு அதுல எதுக்கு சேர்த்திருக்காங்கன்னு புரியலையா? உதரம் புரிஞ்சுது, மணி அணி. அணி என்றால் அழகு, மணி என்றால் அது ரத்தினம், ரத்னாபரணம். அந்த மணி அணி என்பதனே ரத்னாபரணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர் தம்முடைய இடையில் ஆபரணம் அணிந்திருப்பார் அல்லவா, இடுப்பு பட்டை. அவர் சர்வ அலங்காரம் உடையவர் அல்லவா. சிவபெருமானும் இடுப்பு பட்டை அணிந்திருக்கிறார். சிவபெருமான் இடுப்பு பட்டையாக என்ன அணிந்திருக்கிறார் என்றால் பாம்பை எடுத்து அணிந்திருக்கிறார். அவருடைய இடுப்பு பட்டு பாம்பு, பாம்பு. ஆனால் திருமால் சர்வாலங்கார பூஷிதர். அவர் மிகவும் ஒப்பனை வாய்ந்தவர், ஒப்பனை அலங்காரம் உடையவர். அவர் அணிந்திருக்கக்கூடிய இடுப்பு பட்டை சாதாரணமாக இருக்கும், அது மணி அணியாகத்தானே இருக்கும். அதனால் மணி அணி உதரம் என்று சொல்கிறார். மணிகள் பதிக்கப்பட்ட அணி, அணி அணிந்த உதரம், சரியா? வயிறு, வயிற்றின் அருகில் கட்டப்பட்டிருக்கு. வயிற்றுக்கு கீழ்ப்பாகத்தில் தான் கட்டியிருப்பார்கள். இருந்தாலும் இது அந்த வயிற்று பாகத்தை ஒட்டியது என்பதனால் மணி அணி உதரம் என்று சொல்கிறார். அல்லது மணி அணி இரண்டையுமே அழகு என்ற பொருளில் எடுத்துக்கொள்ளலாம். மணி என்றாலும் அழகு என்ற ஒரு பொருள் உண்டு, அணி என்றாலும் அழகு என்ற ஒரு பொருள் உண்டு. ஆக இரண்டு அழகை குறிக்கக்கூடிய சொற்கள் இரண்டும் சேர்ந்து மிக்க அழகு என்ற பொருளை தந்ததாக எடுத்துக்கொண்டு மிக்க அழகான வயிறு என்று பொருள் எடுத்துக்கொண்டாலும் பொருந்தக்கூடியதுதான். அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அணி அணிந்திருந்தது, அணிந்திருந்தார் என்ற பொருள் எடுத்துக்கொள்ளாமல் அழகான வயிறு என்று மட்டுமே பொருள் எடுத்துக்கொண்டாலும் பொருந்தக்கூடியதுதான். மணி அணி உதரம். உதரமும் வட சொல் இதுல வட சொல்லுதான், வட சொல்லுதான். நான் ஒரு கிருஷ்ணர் பாடல்ல அதரம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதரம் என்றால் அது அது உதடு. உதடு, அது அதரம் என்றால் உதடு, அதுவும் வட சொல்லுதான். அதரம் என்று ஐயா, அதே போல போன பாடல்ல கனகம்னு பார்த்தோம்ல, அது தமிழ் சொல்லா இல்ல? அதுவும் வட சொல்லுதான். கனகம் என்பது, கனகம் என்பதற்கு தூய தமிழ் சொல் பொன் என்பதுதான். பொன், தங்கம் என்பதெல்லாம் கனகம் என்பதனுடைய தூய தமிழ் சொல். கடகாபிஷேகம் என்ற சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடகாபிஷேகம், பொன்னாலேயே ஒருவருக்கு அபிஷேகம் செய்தால் அதை கனகாபிஷேகம், பொன்னாபிஷேகம் என்று சொல்லுவார்கள். அதுவும் வட சொல் தான். கனகம் என்பது வட சொல். கனகம், உதரம், அதரம் எல்லாமே வட சொல். சரி. ஆனால் அந்த அவை வட சொல் என்றாலும் அவை தமிழ் மரபுக்கு ஏற்ப ஒலி மாற்றம் செய்யப்பட்டவை. அது அங்கு வேறு வடிவத்தில் இருக்கும். அந்த கனகம் என்பது கனகம் அப்படியே இருக்காது. அது அதனுடைய உச்சரிப்பெல்லாம் வேறு மாதிரி அங்கு இருக்கும். அதை தமிழ் வடிவுக்கு ஏற்ப நம்மவர்கள் எல்லாம் உருமாற்றி வைத்திருக்கிறார்கள். தமிழ் ஓசைக்கு ஏற்ப சீதா என்பதை சீதை என்று மாற்றுவார்கள். அது தமிழ் மரபுக்கு ஏற்ப. தமிழ் மரபு என்பது கடைசியில் பெரும்பாலும் நெடில் முடியாது. பெயர்கள் நெடிலில் பெரும்பாலும் பெயர்கள் முடியாது. ஆனால் வடமொழி மரபுப்படி அப்படி பெயர்கள் முடியும். சீதா என்பதுதான் பெயர். அதை தமிழ் மரபுப்படுத்தும் போது சீதை என்று மாற்றி வைத்திருக்கிறார்கள். இப்படி எல்லா சொற்களையும் மாற்றி வைத்திருக்கிறார்கள். தமிழ் மரபுக்கேற்ப மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்படி மரபுக்கேற்ப மாற்றி வைத்திருப்பதனால் அந்த சொற்களை கையாளலாம். அது ஏனென்றால் அவை ஏறக்குறைய தமிழின் ஒழிப்புக்கு ஏற்ப உருமாற்றப்பட்டு இருக்கின்றன. ஆனால் இப்போது ஆங்கில சொற்களை நாம் அப்படி தமிழ் மரபுக்கு ஏற்ப மாற்றி பயன்படுத்தவில்லை. அப்படியே அந்த உச்சரிப்பை அப்படியே எடுத்து தான் ஆங்கில சொற்களை பயன்படுத்துகிறோம். அது நமது மரபுக்கு மாறான உச்சரிப்பு முறை. அப்படி கொஞ்சம் மாற்றி உச்சரித்தால் கூட நமது கிராமத்து பெரியவர்கள், அந்த பழைய மரபை சார்ந்தவர்கள் ஆங்கில சொற்களில் வரக்கூடிய அந்த இஸ்ஸு அந்த ஓசையெல்லாம் அதிகமாக உச்சரிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய மரபுக்கு ஏற்ப மாற்றி தான் உச்சரிப்பார்கள். அப்படி உச்சரிப்பவர்களெல்லாம் கேலி பேசக்கூடிய ஒரு நிலை இங்கு இருக்கிறது. ஆனால் உண்மையில் அப்படி உச்சரிப்பது மிகச் சரியானது தான். அப்படி அந்த ஒழிப்பு இல்லாமல் தமிழ் மரபுக்கு ஏற்ப ஒழிப்பை மாற்றி பயன்படுத்துவது சரியான மரபு தான். ஆங்கிலேயர்கள் பிற மொழிகளில் இருந்து எடுத்த சொற்களை எல்லாம் தங்களுக்கு எப்படி உச்சரிக்க வருகிறதோ அப்படித்தான் உச்சரித்து தங்கள் மொழியில் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் சம்ஸ்கிருத வார்த்தைகளையும் நம்மவர்கள் அங்கு இருந்து எடுத்து தமிழ் மரபுக்கேற்ப உருமாற்றம் செய்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அது சரியான முறை. ஆனால் இப்போது ஒரு மாற்று முறை வந்துவிட்டது. அந்த ஆங்கில சொற்களை அப்படியே உச்சரிக்க வேண்டும். கொஞ்சம் மாற்றி உச்சரித்தாலும் அது கேலிக்குரியதாக இப்போது கருதப்படுகிறது. அப்படி ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அது ஆங்கில மோகத்தால் வந்த விளைவு. அந்த ஒரு மோக நிலை ஒரு 200 வருடங்களாக தொடர்ந்து இந்தியா முழுக்க இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா மொழியினரும் ஆங்கில மோகம் உடையவர்களாக இந்தியா முழுக்க மாறி இருக்கிறார்கள். அந்த வேறுபாட்டை நாம் பார்க்கிறோம். பிற மொழியிலிருந்து சொற்களை எடுத்துக்கொள்வது தவறல்ல. ஆனால் அதை தங்கள் மரபுக்கேற்ற மாற்றிக்கொண்டார்கள் அந்த காலத்தில். ஆனால் இப்போது அப்படியே உச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு உருவாகி இருக்கிறது. இதுதான் அன்றைய நிலைக்கும் இன்றைய நிலைக்கும் உள்ள வித்தியாசம். ஐயா ஒரு சிறிய கருத்தை பதிவை நினைக்கிறேன் ஐயா. இங்கே சொல்லுங்க. பட்டன்ற ஆங்கில வார்த்தைகள் வந்து இப்போ தமிழ்லையும் பட்டன்னு நம்ம பயன்படுத்துகிறோம். நான் அண்மையில் சிங்கப்பூர் சென்றிருந்தேன். அங்கே இருக்கிற தமிழர்கள் பட்டனை தமிழாக்கம் செய்து பொத்தான் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அது ஆமா, பார்க்கறதுக்கு ரொம்ப அந்த மாதிரி பயன்படுத்தலாம். பொத்தான் என்பது இங்கு கூட பலரும் வழக்கத்தில் பயன்படுத்துகிறது தான். பொத்தான் அப்படியா? பொத்தான் என்பது ஏற்கனவே இங்கேயும் வழக்கத்தில் இருக்கக்கூடியதான். அப்படி அப்படி ஒழிப்பு மாற்றி பயன்படுத்துவது சரியானது, பொருத்தமானது. அப்படி பயன்படுத்தலாம், அதெல்லாம் சரிதான். அப்படி அப்படி சில ஒழிப்பு மாற்றங்களை ஆரம்பத்தில் செய்து பார்த்தார்கள் நம்மவர்கள். அப்படி செய்தார்கள். ஆனால் பிறகு நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சொற்களை கூட ஆங்கிலத்தில் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இடப்பக்கம் வலப்பக்கம், இடது பக்கம் திரும்புதல், வலப்பக்கம் திரும்புதல், இதையெல்லாம் இப்போது லெஃப்டில் டேர்ன் பண்ணு, ரைட்டில் டேர்ன் பண்ணு, அப்படி தான் இங்கு நடைமுறையில் பேசப்படுகிறது. அந்த மாதிரி ஆகி போச்சு நிலைமை. நம்மிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சொற்களை கூட விட்டுவிட்டு ஆங்கிலத்தில் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நம்மிடம் இல்லாத சொல்லை ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டு ஆங்கிலத்திலிருந்து பயன்படுத்துவது தவறல்ல. நம்மிடம் ஏற்கனவே இல்லாத ஒன்றை, புதிய கண்டுபிடிப்பில் வரக்கூடியவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்மிடம் ஏற்கனவே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்த சொல்லை கூட மாற்றிவிட்டு சொல்லுவது எந்த நிலையை பாருங்கள். காதல் என்பது ஏற்கனவே காலங்காலமாக நம்மிடத்து இருக்கக்கூடிய ஒரு சொல். காதலில் காதல் இலக்கியம் பல கண்டவர்கள் நாம். காதலுக்கென்றே இலக்கண இலக்கியங்களை வகுத்தவர்கள் நம்மவர்கள். ஆனால் இப்போது காதல் என்பதை யாராவது காதல் என்று சொல்கிறார்களா? பெண்ணிடம் தங்கள் காதலை தெரிவிப்பவர்கள் கூட லவ் என்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி தான் தெரிவிக்கிறார்கள். அப்படி மாறி போச்சு காலத்தினுடைய நிலை, அவ்வாறு மாறி கிடக்கிறது. அந்த அளவிற்கு ஆங்கிலம் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது. அது நம்மிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவது என்பது ஒரு மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை தான். புதிய சொற்களை ஏற்றுக்கொள்ளலாம். சைக்கிள் வந்திருக்கிறது, கணினி கம்ப்யூட்டரில் பல்வேறு விதமான தொழில்நுட்பம் சார்ந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்தினால் கூட பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவற்றையும் தமிழாக்கம் செய்து பயன்படுத்துவது மிக நல்லது. முடியாத பட்சத்தில் அந்த சொற்களை அப்படியே எடுத்து பயன்படுத்தலாம், பரவாயில்லை. ஆனால் நம்மிடம் ஏற்கனவே காலங்காலமாக இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் மறந்துவிட்டு அந்த இடங்களிலெல்லாம் ஆங்கில சொற்களை பிரயோகித்து பேசுவது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு இது விஷயமாக கொடுமை, நான் கொடுமைன்னு சொல்லணும். ஆமா ஆமா காலத்தின் அது கொடுமை. இது பாரதி வந்து இந்த காலத்தில் இருந்தால் ஒரு இதை பற்றி கண்டிப்பாக ஒரு ஒரு பாடல் எழுதி தனது ஆதங்கத்தை தெரிவித்திருப்பார். அது உண்மைதான், உண்மைதான். இப்போ நாலு பேர் தமிழ் அறிந்த நண்பர்களோடு பேசும்போது நல்ல தமிழில் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. நானே தெருவில் இறங்கிவிட்டால் அவர்களுக்கு புரியக்கூடிய தமிங்கிலம் என்ற ஒரு மொழியில் தான் பேச வேண்டிய நிலை வந்துவிட்டது. தூய தமிழில் பேசினால் அவர்கள் திகைக்கிறார்கள், புரிந்து கொள்ள தடுமாறுகிறார்கள். யாராவது வழி கேட்டால் நேரே போய் அப்படி இடதுபுறம் திரும்புங்கள், அங்கு இரண்டாவது கட்டடம்தான் நீங்கள் கேட்ட முகவரி என்று அவருக்கு நான் முகவரி சொன்னால் அவர் கொஞ்சம் திணறி விடுகிறார். அவர் அதை அவருடைய பாஷையில் மொழிபெயர்த்து, ஓ ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்டில் டேர்ன் பண்ணணுமா, செகண்டு பில்டிங்கா அப்படின்னு கேட்டுட்டு போறார். அப்புறம் போறாரு அப்படி இருக்கிறது. அந்த மாதிரி ஆகிவிட்டது. அந்த மாதிரி ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இப்போது தமிழ் வார்த்தைகள் யாருக்கு தெரிகிறது என்றால், இப்படி ஓரளவு இலக்கியங்களில் ஆர்வம் உடையவர்கள், கதைகள் வாசிப்பவர்கள், இவர்களுக்கு தான் இந்த தமிழ் வார்த்தைகள் பலவும் தெரிந்திருக்கின்றன. மற்றபடி இந்த இலக்கிய இலக்கண இலக்கிய வாசனையே இல்லாமல், கதைகள் போன்றவை படிக்கக்கூடிய தொடர்பே இல்லாதவர்கள், வேறு துறையில் இருப்பவர்கள், அவர்களுக்கு பல தமிழ் வார்த்தைகள் தெரிவதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகிவிட்டது. அவர்களுக்கு தமிங்கிலம் என்ற ஒரு பாசை தான் தெரிந்திருக்கிறது. அந்த மாதிரி அவர்கள் ஆகிவிட்டார். அந்த நிலை இருக்கிறது. என்ன செய்வது? ஐயா, நீங்க தமிழ் சொன்னோன்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஐயா. நான் ஒரு கிராமத்துல வளர்ந்தேன் இப்போ சின்ன வயசுல.